The glory which you have given me, I have given to them, that they may be one, just as we are one. John 17:22. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யோவான் 17 அதிகாரம் 22 வசனம். So let's memorize these words all through the week. இந்த வாரம் முழுவதும் இந்த வசனத்தை நாம் மனப்பாடம் செய்யலாம். You know what is special in this verse? இந்த வசனத்தில் இருக்கிறதான ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? The Lord wants we all to be one, just as he and the Father was one. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நாம் யாவரும் ஒன்றாய் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். That was the cry of his heart. அதுதான் அவருடைய இருதயத்தின் ஒரு கதறலா இருந்தது. He prayed it many times. அவர் अनेक முறை அந்த ஜெபத்தை செய்தார். In this prayer. இந்த ஜெபத்தை அவர் செய்தார். And you know that we should become one, for that he gave everything. That was in him, that was in his hands. Yesu Christu tammude karangalil irunda edaiyum naam ondra irukkumbadi avar edaiyum kodukka thayara irundar. He gave his life, he lived such a pure life. Avar ipdi oru parisuthamana oru vaalkai vaazhndar namakkendru tammude jeevaniye koduthar. He gave his blood. Avar tammude rathathai koduthar. The one thing, you know, he is God, Jesus is God. Anal avar devanai irukkar. Yesu devan. And God will never give his glory to anybody. அவர் தம்முடைய மகிமையை தேவன் தம்முடைய மகிமையை ஒருவருக்கும் அவர் கொடுக்க மாட்டார். But here we see Jesus is a man giving the glory which the Father gave him to us. ஆனால் நாம் இங்கே பார்க்கிறோம் மனிதனாக இருந்த அந்த இயேசு பிதா தமக்கு கொடுத்த அந்த மகிமையை நமக்கு அவர் கொடுக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். You know, he was willing to sacrifice anything so that we husband and wife, brothers and sisters, we all become one. அது எதற்காக அந்த மகிமையை கொடுக்க அவர் முன் வந்தார் என்றால் நாம் கணவனும் மனைவியாக நாம் நம் சகோதர சகோதரிகள் யாவரும் இப்படி ஒன்றாக இருக்கும்படி அதை அவர் கொடுக்க முன் வந்தார். Like father and the son were one. பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறது போல. That's a calling, that's a challenge for us. இது நமக்கு உள்ள ஒரு அழைப்பாய் இருக்கிறது, நமக்கு ஒரு சவாலாயும் இருக்கிறது. So let's pray for that. நாம் அதற்காக ஜெபிப்போம். No, we should at least pray for what the Lord Jesus prayed for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன ஜெபித்தாரோ அதையாவது நாம் நமக்காக ஜெபிக்க வேண்டும். Then we will have it if we pursue it. அப்பொழுது நாம் அதை அப்படி ஜெபித்து அதை நாம் நாடுவோம் என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். So please read chapter 17, John chapter 17 and know of the things which Jesus prayed for you and me. அதனாலே நீங்கள் யோவான் 17 அதிகாரத்தில் இருக்க அந்த வசனங்களை எல்லாம் வாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் எதை குறித்து ஜெபம் பண்ணினார் என்பதை குறித்து தியானித்து பாருங்கள். And we'll pray for that. அதற்காக ஜெபியுங்கள். Okay, let's go to the word of the Lord. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பலாம். So we were meditating on who are the people Jesus warned about being thrown into a place where there will be weeping and gnashing of teeth. அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திற்கு யார் எப்படிப்பட்ட நபர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து இயேசு எச்சரித்த காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். First we saw that, you know, faith without humility will, you know, make us to stand thrown into the outer darkness. தாழ்மை இல்லாத விசுவாசம் நம்மை புறம்பான இருளுக்கு நம்மை தள்ளிவிடும் என்று முதலாவது பார்த்தோம். And if you are if we become a stumbling block by bringing worldliness into the church, into God's kingdom, our home and the church, you know, we'll be thrown into the furnace of fire. The devunudaiya rajyamagiya avurudaiya sabaikkulle ulaga prakaramana kaaryangalai ulle kondu vandu nam rajyathil irukkiravargalukku sabaiyil irukkiravargalukku idaralai kondu vandu idaralai irupom endral appozhudhu veliyile erigira sulaiyile thooki eriyapaduvom endru paathom. Even if we bring the worldliness into our home and we become a stumbling block to our children, then the Lord will throw us into the furnace of fire. உலக பிரகாரமான லௌகீகமான காரியங்களை எல்லாம் நம்முடைய குடும்பத்திலே நாம் கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு இடரல் உண்டு பண்ணி நாம் அவர்களுக்கு இடரலா இருப்போம் என்றால் ஆண்டவர் புறம்பான இருளிலே எரிகிற சூழலிலே தள்ளி போடுவார். And if you don't give first place to God, நாம் தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கவில்லை என்றால், and if we rely on our own righteousness, நம்முடைய சொந்த நீதியிலேயே நாம் சார்ந்து கொண்டிருப்போம் என்றால், as we read in Matthew 22, மத்தேயு 22-லே வாசித்தது போல, then the Lord will throw us into the outer darkness. அப்பொழுது ஆண்டவர் நம்மை புறம்பான இருளிலே தள்ளி விடுவார். And if you are not faithful in the work the Lord has given us, ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேலையிலே நாம் உண்மை உள்ளவர்களா இல்லாதிருந்தால், and unfaithful with the talents and the earthly possessions God has given us, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளாலும் உலக பிரகாரமான உடைமைகளாலும் நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களா இல்லாதிருந்தால், then the Lord will throw us into a place of outer darkness or the furnace of fire or a place with the hypocrites. அங்கே புறம்பான இருளிலே அக்கினி சூளையிலே மாயக்காரரோடே பங்கை நியமிப்பார் என்று பார்த்தோம். So these are the sins which are as serious as other sins which will take us to hell. மற்ற நரகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய பாவங்கள் எவ்வளவு கொடூரமானதோ அந்த அளவுக்கு கொடூரமான பாவங்கள் தான் இப்பொழுது பார்த்த பாவங்கள் எல்லாம். Yeah, because the Lord said thrown into outer darkness where there'll be weeping and gnashing of teeth. என்னென்னால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால் புறம்பான இருளிலே அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்திலே தள்ளப்படுவீர்கள் என்று சொன்னார். So again we read in Matthew chapter 13. மத்தேயு 13 ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Matthew 13 verses 49 and 50. மத்தேயு 13 ஆம் அதிகாரம் 49வது வசனம். So it will be at the end of the age, the angels will come forth and take out the wicked from among the righteous and will throw them into the furnace of fire. In that place there will be weeping and gnashing of teeth. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். So a few weeks ago we saw in the same chapter the Lord giving a warning for the unconverted people. மனந்திரும்பாத ஜனங்களை குறித்து ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கையை நாம் இரு வாரங்களுக்கு முன்பதாக இதே பகுதியிலிருந்து நாம் பார்த்தோம். From verses 37 to 40 we saw that. 37 இருந்து 40 வரை உள்ள வசனங்களிலே நாம் அதை பார்த்தோம். In verse 38 the Lord said the field is the world and as for the good seed these are the sons of the kingdom and tares are the sons of the evil one. 38வது வசனத்திலே நாம் பார்த்தோம், நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் 39வது வசனம், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். Yeah, finally we read tares are gathered up and burned with fire. கடைசியில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரித்து போடுவார்கள். And the Lord said so shall be at the end of the age. ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்தின் முடிவிலே அப்படியே நடக்கும். And in verse 47 in this parable which the Lord spoke, ஆண்டவர் பேசின இந்த உவமையிலே இந்த 47வது வசனத்திலே he said the kingdom of heaven is like a dragnet cast out into the sea. பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னார். One day everybody in the world will be gathered and we all have to undergo a scrutiny. ஒரு நாளிலே இந்த உலகத்தில் ஜனங்கள் யாவரும் நம்மையும் சேர்த்து ஒரு அங்கே ஒரு சோதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. Nobody can escape. அதை ஒருவரும் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள முடியாது. Paul said in 2 Corinthians chapter 5. பவுல் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே இப்படி சொல்கிறார். 2 Corinthians chapter 5 verse 9. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 9வது வசனம். He says we also have an as our ambition whether at home or absent to be pleasing to him. 2 கொரிந்தியர் 5:9 அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். He said my our ambition is to please him. நம்முடைய நோக்கம் நம்முடைய அபிலாஷை எல்லாம் அவருக்கு பிரியம். Paul's ambition is பவுலுடைய நோக்கம் அவருடைய அபிலாஷை என்னவாக இருந்ததென்றால் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பது. Why? ஏன்? Why not his ambition to make more money in this world? இந்த உலகத்திலே அதிகம் பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பது ஏன் அவருடைய நோக்கமாக இருக்கவில்லை? Or not to become rich? அல்லது ஐஸ்வர்யமானாய் ஆக வேண்டும் என்ற விருப்பம் ஏன் இல்லை? Because he knew one thing. ஆனால் ஏனென்றால் அவருக்கு ஒன்று தெரிந்திருந்தது. Because we read that in verse 10. அதை நாம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். He said verse 10. 10வது வசனத்திலே. For we must all appear before the judgment seat of Christ. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். Nobody will be excused that day. அந்த நாளிலே ஒருவரும் தப்பித்துக்கொள்ள முடியாது. And each one will be recompensed for his deeds. அவன் ஒவ்வொருவனும் தன்னுடைய நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவான். Yeah, so that each one may be recompensed for his deeds in the body according to what he has done, whether good or bad. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. We who are working in the company, we receive salary on the first of every month. கம்பெனிகளிலே வேலை பார்க்கிற நமக்கு மாதம் ஒன்றாம் தேதி ஆகிவிட்டால் நமக்கு சம்பளம் கிடைக்கிறது. That's a pay day. அதுதான் நமக்கு சம்பள நாள். So we all going to have another pay day. நாம் யாவருக்கும் இன்னொரு சம்பள நாள் ஒன்று இருக்கிறது. And that's what Paul was mentioning here. We must all appear before the judgment seat of Christ. அதைத்தான் பவுல் இங்கே சொல்கிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். You know, the Lord himself told this in Matthew chapter 16. ஆண்டவர் தாமே மத்தேயு 16 அதிகாரத்திலே இதை சொல்லி இருக்கிறார். Matthew 16. மத்தேயு 16 அதிகாரம் verse 27. 27வது வசனம். For the son of this Lord's word. இது ஆண்டவருடைய வார்த்தை. For the son of man is going to come in the glory of his father with his angels and will then repay every man according to his deeds. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். That's a payday. அதுதான் சம்பள நாள். We read in again in Romans 2. நாம் திரும்பமாக ரோமர் 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Romans 2 verses 4 to 11. ரோமர் 2 அதிகாரம் 4 இருந்து 11 வரை. Do you think lightly of the riches of his kindness and tolerance and patience and not knowing that the kindness of God leads you to repentance? But because of your stubbornness and unrepentant heart, you are storing up wrath for yourself in the day of the wrath and revelation of the righteous judgment of God, who will render to each person according to his deeds. To those who by perseverance in doing good seek for glory and honor and immortality, eternal life, but to those who are selfishly ambitious and do not obey the truth but obey unrighteousness, wrath and indignation. ரோமர் 2 அதிகாரம் 4-8 வரை. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே? தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். Verse 11, there is no partiality with God. 11வது வசனம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. Everybody, we all have to stand before the Lord. நாம் யாவரும் அவருடைய கர்த்தர் ஆண்டவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். Again in Romans 14. திரும்பவும் ரோமர் 14 அதிகாரத்திலே. These are the written scriptures. இவைகள் எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள். Romans 14. ரோமர் 14 verses 10 to 12. 10 இருந்து 12 வசனங்கள். The later part in the last part in verse 10 onwards. 10 வசனத்தின் பிற்பகுதியில் இருந்து. For we all will stand before the judgment seat of God, for it is written, as I live says the Lord, every knee shall bow to me and every tongue shall give praise to God. So then each one of us will give an account of himself to God. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அதனால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். Revelation chapter 22 verse 11. Verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 11-12 வசனங்கள். It's the last words of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வார்த்தைகள். Behold, I am coming quickly and my reward is with me to render to every man according to what he has done. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. You know, that's why Paul says in 2 Corinthians, the passage which we saw, 2 Corinthians chapter 5. அதனிலே தான் நாம் இப்பொழுது பார்த்த பகுதியிலே 2 கொரிந்தியர் 5லே பவுல் இப்படி சொல்கிறார். Verse 11. 11வது வசனம். He knew that we all have to appear before the judgment seat of Christ. நம் யாவரும் கிறிஸ்துவருடைய நியாயசந்தக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை பவுல் அறிந்திருந்தார். And there is going to be a payday. அங்கே ஒரு சம்பள நாள் இருக்கு வரப்போகிறது. And he says in verse 11, therefore knowing the fear of the Lord we persuade men. 11வது வசனம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். Knowing the fear of the Lord we persuade men. கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். It's appointed for man once to die and then judgment. மனுஷர் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைய வேண்டும் என்பது அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். That's what scripture says in Hebrews 9:27. அதைத்தான் வேத வாக்கியங்கள் எபிரேயர் 9:27 சொல்கின்றன. You know, in today's Christendom many you know propagate a lie. இன்றைய கிறிஸ்தவத்திலே அநேகர் பொய்யான காரிய பொய்யை அவர்கள் பிரசித்தி பண்ணுகிறார்கள். They say God is so loving. ஆண்டவர் மிகவும் அன்பானவர் என்று சொல்கிறார்கள். He will not punish anybody or throw anybody into hell. அவர் ஒருவரையும் தண்டிக்கிறவரோ அல்லது நரகத்திலே போடுகிறவரோ அல்ல என்று சொல்கிறார்கள். We do not believe such lies or support it. நாம் அப்படிப்பட்டதான அந்த பொய்களை எல்லாம் நாம் விசுவாசிக்கிறதும் இல்லை, அவைகளை நாம் தாங்குகிறதும் இல்லை. You know, Jesus was not giving empty threats when he spoke all these things. இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இயேசு ஏதோ ஒரு வெற்று பயமுறுத்தல்களை ஆண்டவர் செய்யவில்லை. Even in you know Matthew 13 verse 41 and 42 மத்தேயு 13 அதிகாரம் 41 42 வசனங்களிலேயும் கூட, you know, the son of man will send forth his angel, they will gather out of his kingdom all the stumbling blocks, and verse 40 he will throw them into furnace of fire. 41வது வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து 40வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அக்கினியால் அவர்களை சுட்டரிப்பார். In verse 50 they will throw them into the furnace of fire. 50வது வசனத்திலே அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். He is not giving empty threatening. ஆண்டவர் இங்கே ஏதோ ஒரு வெற்று பயமுறுத்தல்களை எல்லாம் செய்யவில்லை. Jesus is the truth. இயேசுவே சத்தியமாய் இருக்கிறார். But devil is a liar. ஆனால் பிசாசு பொய்யனாய் இருக்கிறான். He is a liar from the beginning. அவன் ஆதியிலிருந்தே அவன் பொய்யனாய் இருக்கிறான். He is the one who lied to Eve. அவன்தான் ஏவாளிடத்திலே பொய் சொன்னான். He told her a lie that you will not die even when you sin. நீ பாவம் செய்தாலும் நீ மரிக்க மாட்டாய் என்ற ஒரு பொய்யை ஏவாளிடத்திலே அவன்தான் சொன்னான். Bible clearly tells us wages of sin is death, eternal death. வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது, பாவத்தின் சம்பணம் அது மரணம், அது நித்திய மரணம் என்று சொல்கிறது. Then there is no way apart from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு வழி ஒன்றுமே இல்லை. The only way to escape is to acknowledge to God that you are a sinner. ஒரே வழி தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி என்னவென்றால் நான் ஒரு பாவி என்பதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒப்புக்கொள்வது மாத்திரமே. And repent of your sins. அப்படி ஒத்துக்கொண்டு தங்களுடைய பாவத்திற்கென்று மனம் திரும்ப வேண்டும். And completely surrender your life to Christ. அப்படி பிறகு முற்றுமாக உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். We sing a song, no? Trust and obey. There is no other way. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கீழ்ப்படுகிறது தவிர வேறு வழி இல்லை என்று நாம் ஆங்கிலத்தில் ஒரு பாடல் பாடுகிறோம். So one man, one godly man said like this, trust and obey or rust and decay. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொன்னார், நீ கர்த்தரிடத்தில் நம்பிக்கையை வைத்து கீழ்ப்படி அல்லது துருப்பிடித்து அழிந்து போ என்று சொன்னார். So that is why you know the Lord is giving a second warning to those who are unconverted. அதனால்தான் ஆண்டவர் இங்கே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இரண்டாவது முறைமையாக ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். To repent and to come to Jesus Christ and surrender his life. மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். Because in the final day, as he said, like the fisherman, you know, drew the dragnet full of fishes. ஏனென்றால் இங்கே சொல்லியிருக்கிறது போல கடைசி நாளிலே அங்கே மீன் பிடிக்கிறவர்கள் அந்த வலையை போட்டு இழுக்கிறது போல, they will you know drew the net dragnet to the beach. அவர்கள் அந்த கடற்கரை மணலுக்கு கடலிருந்து அந்த வலையை இழுத்து கொண்டு வரும் பொழுது, says they will sit down and you know gather the good fishes into the containers and threw away the bad fishes. 48வது வசனத்திலே அது நிறைந்தபோது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். Yeah, the angels will, you know, come and do a harvest. அங்கே தேவதூதர்கள் வந்து அங்கே ஒரு அறுவடை அவர்கள் செய்வார்கள். They will throw away, come forth and take out the wicked from among the righteous and throw the wicked into the furnace of fire. அவர்கள் நீதிமான்களை சேர்த்து கொண்டு அக்கிரமக்காரர்களை அக்கினி சூளையிலே அவர்கள் எரிந்து போடுவார்கள். You know, in our church, during the time of praise and thanksgiving, we repeatedly hear, God is love, God is love. நம்முடைய சபையிலே துதி நன்றி செலுத்துகிற வேளையின் போது ஆண்டவர் அன்பாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார் என்று நாம் திரும்ப திரும்பமாக நாம் கேட்கிறோம். And it's true. அது உண்மைதான். But there is only one side of him. அது ஆண்டவருடைய ஒரு பக்கமாய் மட்டுமே இருக்கிறது. There is another side for the Lord. ஆண்டவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்கிறது. And that we must all know that also. அந்த ஆண்டவருடைய மறுபக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். I don't know how many of you sitting here know the wrath of God. இங்கே உட்கார்ந்திருக்கிற எத்தனை பேர் தேவ கோபாக்கினை பற்றி அறிந்திருக்கிறீர்கள்? We all know about the lamp of God. நாம் ஆண்டவருடைய அந்த தேவ ஆட்டுக்குட்டியை நாம் அறிந்திருக்கிறோம். But do you know there is something called wrath of the lamb? ஆட்டுக்குட்டியானுடைய கோபாக்கினை என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Revelations chapter 6. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். You know, Holy Spirit has very clearly written it as wrath of the Lamb. பரிசுத்த ஆவியானவர் மிகவும் தெளிவாக ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினை என்று எழுதியிருக்கிறார். Chapter 6, verse 14 to 17. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 14-16 வரை. All of you please listen. நீங்கள் எல்லாரும் தயவு செய்து இதை கவனமாய் கேளுங்கள். வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகளும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். See, they said to the mountains and to the rocks, verse 16, fall on us, hide us from the presence of him who sits on the throne and from the wrath of the lamp. 16வது வசனத்திலே பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். The great day of the wrath has come. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. The wrath of God, the wrath of the Lamb. தேவ கோபாக்கினை, அது ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினை. Again, Revelation chapter 14. திரும்பவும் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். Verse 9 to 11. 9-லிருந்து 11 வரை. Then another angel, a third one, followed them, saying with a loud voice, If anyone worship the beast and his image and receives a mark on his forehead and on his hand, he will also drink the wine of the wrath of God, which is mixed in full strength in the cup of his anger. He will be tormented with fire and brimstone in the presence of the holy angels and in the presence of the Lamb. And the smoke of the torment goes up forever and ever. They have no rest for day and night. வெளிப்படுத்தின 14:9-11. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி, தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. Again, there is a verse, this, again, you know, we read in verse 10, that, you know, they will be tormented in the presence of the Lamb. நாம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். In the presence of the holy angels. பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். That's the another side of our Lord Jesus. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம். He is love. அவர் அன்பாய் இருக்கிறார். But on the day of or on the payday, it's a different story altogether. ஆனால் அந்த சம்பள நாளிலே காரியமெல்லாம் முற்றும் வித்தியாசமாக இருக்க போகிறது. But there is a remedy. அங்கே ஒரு பரிகாரம் இருக்கிறது. There is a way out. அதற்கென்று ஒரு தப்பிக்கொள்ளும் வழி அங்கே இருக்கிறது. That is why the Lord has given us a gospel. அதற்காக தான் ஆண்டவர் நமக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். Yeah, there is a gospel to save you. அவர் ரட்சிக்கிற ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. Romans chapter 1. ரோமர் 1 அதிகாரம் verse 16 and 17. 16 17 வசனங்கள். Romans 1 16 and 17. ரோமர் 1 16 17. So it says, you know, Paul says he is not ashamed of the gospel, for the gospel is the power of God for salvation to everyone who believes. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. For in it the righteousness of God is revealed from faith to faith. அதிலே பதினேழாவது வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. And again we read in verse 18. திரும்பவும் 18 வசனத்திலே வாசிக்கிறோம், The wrath of God is revealed from heaven. தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. You know, from the gospel the righteousness of God is revealed. Verse 17. சுவிசேஷத்திலே 17 அதிகாரத்திலே 17 வசனத்திலே பார்க்கிறோம், தேவனுடைய நீதி அந்த சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. That's one side of God. அது தேவனுடைய ஒரு பகுதி. He took our sins. அவர் நம்முடைய பாவங்களை எடுத்துக்கொண்டார். And gave us his own righteousness. அவர் தம்முடைய சொந்த நீதியை நமக்கு கொடுத்தார். The righteousness of God is revealed through the gospel. தேவனுடைய நீதி சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. And in verse 18. 18வது வசனம், The other side of God. தேவனுடைய மறுபக்கம், The wrath of God is revealed from heaven against all ungodliness and unrighteousness. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. And those of you young boys and who are not saved, I'm asking you this question: are you a good fish or a bad fish? இங்கே வாலிப சகோதர சகோதரிகளாக இருக்கிறவர்கள் அல்லது ரட்சிக்கப்படாதவர்கள் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் நல்ல மீன்களாக இருக்கிறீர்களா அல்லது கெட்ட மீன்களாக இருக்கிறீர்களா? Because it says in the parable, you know, the angels will take the good fishes and put into the container and throw away the bad fishes. என்றால் அங்கே ஊமையிலே நாம் பார்க்கிறோம், அந்த தேவதூதர்கள் அந்த மீன் பிடிக்கிறவர்களைப் போல வலையில இழுத்து நல்ல மீன்களை எல்லாம் கூடையிலே வைத்துவிட்டு கெட்ட மீன்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Thrown into the furnace of fire. அங்கே அக்கினி சூளையிலே எறிந்து விடுவார்கள் என்று பார்க்கிறோம். There will be weeping and gnashing of teeth. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். If you are a bad fish, the good news is God can change you into a good fish. நீங்கள் ஒரு கெட்ட மீனா இருப்பீர்கள் என்றால் இங்கே நல்ல ஒரு செய்தி, ஒரு சுவிசேஷம் என்னவென்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். If you repent and surrender your life today completely to Jesus. இன்றைக்கு உங்களுடைய நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு என்று முற்றிலுமாக அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அது நடக்கும். Only then you can enjoy the love of God. அப்பொழுது மாத்திரமே நீங்கள் தேவனுடைய அன்பை அனுபவிக்க முடியும். I know there are some brothers and sisters who are coming to the church regularly. சபைக்கு தொடர்ந்து வருகிற சகோதர சகோதரிகளை நான் அறிகிறேன். Who have not surrendered their life to Christ completely. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு என்று முற்றிலுமாக அர்ப்பணிக்காமல் இருக்கிறார்கள். We love you and that is why we exhort you. நாங்கள் உங்களை நேசிக்கிறபடியினாலே தான் நாங்கள் உங்களுக்கு புத்திமதி கூறுகிறோம். Don't be a Christian for name's sake. ஒரு பெயருக்கென்று ஒரு கிறிஸ்தவர்களாக இராதீர்கள். Did you understand what the Lord told in this parable? இந்த ஊமையிலே ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? Jesus is asking a question. இயேசு இங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார். Verse 51. 51வது வசனம், Matthew 13 verse 51. மத்தேயு 13:51. Have you understood all these things? நீங்கள் இவைகளை அறிந்து கொண்டீர்களா? இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். Jesus is asking the same question to you. இன்றைக்கு இயேசு அதே கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறார். Have not surrendered your life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்காதிருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். Please give your life to the Lord today. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று இப்பொழுதே இன்றைக்கு கொடுங்கள். Don't think, you know, after I enjoy all the worldly pleasures, I will lately, you know, I will come to Christ. நான் உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவித்துவிட்டு பின்னொரு நாளிலே நான் வந்து கொள்வேன் என்று நினைக்க வேண்டாம். I want to enjoy time with my friends, worldly friends. நான் உலக பிரகாரமான நண்பர்களோடு என்னுடைய நன்றாய் நேரத்தை நான் செலவிட விரும்புகிறேன். And maybe after 25 or 30 after I get married, you know, I'll come to the Lord. அல்லது 25 30 வயதுக்கு பிறகோ அல்லது திருமணமான பிறகோ நான் ஆண்டவரிடத்தில் வந்து விடுவேன் என்று சொல்லாதீர்கள். Yeah, that's a good idea. அது ஒரு நல்ல ஒரு ஒரு திட்டம்தான். But who knows whether you will be alive tomorrow? ஆனால் நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருப்பீர்களா என்பதை யார் அறிவார்கள்? Today is the day of salvation for you. இன்றைக்கே நீங்கள் இரட்சிக்கப்படக்கூடிய நாள். Today is the Lord saying, are you a good fish or a bad fish? இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் ஒரு நல்ல மீனா அல்லது கெட்ட மீனா? If you're a bad fish, come to me, I will change your life. நீங்கள் ஒரு கெட்ட மீனா இருப்பீர்கள் என்றால் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவேன் என்று சொல்கிறார். Repent and surrender your life. மனம் திரும்பி உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். You will be saved. அப்பொழுது நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். Otherwise you'll be thrown into the furnace of fire. இல்லை என்றால் நீங்கள் அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்படுவீர்கள். In that place there will be weeping and gnashing of teeth. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். Okay, the next passage the Lord said similar thing is in Luke 13. இதே போல காரியத்தை சொன்ன இன்னொரு பகுதி லூக்கா 13ல் இருக்கிறது. This is the last one we are going to see. இந்த வரிசையிலே நாம் பார்க்க போகிற கடைசி பகுதி லூக் 13 வெர்ஸ் 27 அண்ட் 28. லூக்கா 13 அதிகாரம் 27-28 வசனங்கள். And லூக் 13 லூக்கா 13 27-28. He will say, I tell you, I do not know you where you are from. Depart from me, all you evil doers. In that place there will be weeping and gnashing of teeth when you see Abraham and Isaac and Jacob and all the prophets in the kingdom of God, but yourself being thrown out. ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். I think it's better that we read the entire passage from verse 22 onwards. 22ல இருந்து இந்த முழு பகுதியையும் வாசிப்பது நமக்கு நலமா இருக்கும் என்று நினைக்கிறேன். 22-30. 22ல இருந்து 30 வரை நான் வாசிக்கிறேன். அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேக உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜனபானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோரானவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். You know, we all love to have a life free of any problems, free of cross. இந்து ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி, எந்த ஒரு சிலுவையும் நமக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் யாருமே வாஞ்சிக்கிறோம். So there was one person who listened to all the messages of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா செய்திகளையும் கேட்ட ஒரு மனுஷன் இருந்தான். He listened to you know, many messages of Christ. அவன் ஒருவேளை ஆண்டவர் இயேசுனுடைய அநேக செய்திகளை அவன் கேட்டிருந்திருக்க கூடும். And a genuine question, you know, arose from his heart. அவனுடைய இருதயத்திலிருந்து ஒரு நேர்மையான ஒரு கேள்வி எழுந்தது. It's a good question. அது ஒரு நல்ல கேள்வி. Not about knowledge but about regarding the life. அறிவை குறித்ததான கேள்வி அல்ல, அது ஜீவனை குறித்ததான கேள்வி. You know, that probably that person, you know, saw many people following Christ. அவன் ஒருவேளை அநேகர் இயேசுவை பின்பற்றி இயேசுவை பின்பற்றி வருகிறதை அவன் பார்த்திருந்திருப்பான். And he had a doubt in his heart. அவன் இருதயத்திலே அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. Whether everyone who follow him, you know, will be saved to the end. இயேசுவை பின்பற்றி செல்லுகிற இந்த பெருங்கூட்டத்தார் யாவரும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்களோ என்று அவன் சந்தேகம் இருந்தது. He felt probably in his heart, you know, maybe, you know, when I listen to these teachings probably only few will be said avan thanudi irudhayathile eppadi nilaithindirpan yesu pesugira indha vaarthigalai naan kelkum bolude enudaiya nidhanathile oru vela konja per dhaan rakshikapadakoodum endru avan nenaithaan and that's why he asked the question adanal dhaan avan indha kelviye ketaan we read in verse 23 23 ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் someone said to him lord are there just a few who are being saved அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான் very good question இது ஒரு நல்ல கேள்வி and you know how jesus answered that ஆண்டவர் இயேசு அதை அதற்கு எப்படி பதிலளித்தார் என்று தெரியுமா he did not give an yes or no answer அவர் அங்கே ஒரு ஆம் இல்லை என்ற ஒரு சுருக்கமான பதிலை அவர் கொடுக்கவில்லை but he told him how easy you know it's for people to enter the narrow door which leads to life we read in verse 24 24th vasanathil na vasikkrom jeevanukku nadathakoodiya anda idukkamana vaasal valiya pravesikkiradhanudaiya sulabathanmai kuritha aandavar pesugirar he said try to enter through the narrow door இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் இட்ஸ் நாட் எ ஈஸி திங் டு என்டர் இன்டு எ நேரோ டோர் அங்கே அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறது அது சாதாரண காரியம் சுலபமான காரியம் அல்ல தட்ஸ் வை தி லார்ட் செட் ஸ்ட்ரைவ் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் பிரயாசப்படுங்கள் and he said for many i tell you will seek to enter and will not be able அவர்களால் अनेகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் you know what the lord is trying to say here ஆண்டவர் இயேசு இங்கே என்ன சொல்ல விளைகிறார் என்று தெரியுமா you know it is not god choosing some people to enter into life ஏதோ ஆண்டவர் இங்கே யாரோ ஒரு ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் நித்திய ஜீவனுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறதில்லை or not god allowing not allowing somebody to enter into the அல்லது ஒருசில அல்லது ஒரு சிலரை பார்த்து நீங்கள் எல்லாம் ஜீவனுக்கு பாத்திரவான்கள் அல்ல என்று அவர்கள் தடை பண்ணுகிறவர்களா இல்லை see the phrase இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பதத்தை பாருங்கள் they will not be able அவர்களால் கூடாமற் போகும் not because god you know god is forbidding them தேவன் அவர்களை வரக்கூடாதபடிக்கு தடுக்கிறதுனாலே அவர்களால் கூடாமற் போவதில்லை because they are so big to enter into the narrow door அவர்கள் அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க கூடாதபடிக்கு பெரிதாய் அவர்கள் இருக்கிறார்கள் only few are willing to humble themselves or see them very small and realize their nothingness and such people alone will enter into the narrow door ஒரு சிலர் மட்டுமே தங்களுடைய ஒன்றுமில்லாத தன்மையை பார்த்து தங்களை தாழ்த்தி சிறுமையாய் இருந்து சிறிதாய் மாறி அந்த இடுக்கமான வாசல் வழியாய் வர அவர்கள் விரும்புகிறார்கள் so the question that came to my mind when I read this is இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது என் மனதிலே எழுந்த கேள்வி இதுதான் you know, probably no the question that man also had is are there just few who will humble themselves in this world அந்த ஒருவேளை இந்த கேள்வியை கேட்ட அந்த மனிதனுடைய இதயத்திலும் இதே கேள்வி இருந்திருக்க கூடும் இந்த செய்தி எல்லாம் கேட்டவர்கள் ஒரு சிலர் மட்டுமே தங்களை தாழ்த்த முடியுமா are there just few who will you know consider themselves so small in their own eyes தங்களுடைய பார்வையிலே தங்களை சிறியவர்களாக்க கூடியவர்கள் ஒரு சிலர் தானா who see their nothingness தங்களுடைய ஒன்றுமில்லாமையை காண கூடியவர்கள் ஒரு சிலர் தானா that is what the lord is trying to say yes the answer is yes அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் அதற்கான பதில் ஆம் the reason that many could not enter the narrow door to which leads to life to heaven you know is either they are not able to see the gate the small gate or and they are so big in their own eyes பரலோகத்திற்கும் அந்த செல்லக்கூடிய அந்த ஜீவனுக்கும் செல்லக்கூடிய அந்த இடுக்கமான வாசல் வழியாக அவர்கள் பிரவேசிக்க கூடாமற் போனதுக்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய ஒன்றுமில்லாத தன்மையை காண முடியாதபடி அவர்கள் பெரிதாக இருந்தது தான் they could not find the narrow gate அந்த இடுக்கமான அந்த வாசலை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை you know we read in Matthew chapter 7 நாம் மத்தேயு 7 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் brothers and sisters these are all important truths please listen carefully சகோதர சகோதரிகளே இவையெல்லாம் மிக முக்கியமான சத்தியங்கள் இதை தயவு செய்து கவனமாய் கேளுங்கள் no these are the things not you know improving your knowledge but these are matters of life and death இவையெல்லாம் உங்களுடைய அறிவை ஒருவேளை கூட்டாமற் போக கூடும் ஆனால் இவைகள் ஜீவனுக்கும் மரணத்துக்கும் ஏதுவான காரியங்கள் it's a matter of you know eternal consequences இது நித்தியத்துக்கு ஏதுவான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடிய சத்தியங்கள் இவைகள் so matthew chapter 7 verse 14 மத்தேயு 7 அதிகாரம் 14 வசனம். It says, you know, for the gate is small and the way is narrow that leads to life, and there are few who find it. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Very few, the Lord said, will find it. ஒரு சிலரே, மிக சிலரே அதை கண்டுபிடிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Because they were so big, people are so big in their own eyes. ஏனென்றால் ஜனங்கள் தங்களுடைய பார்வையிலே மிகவும் பெரியவர்களாக இருக்கிறார்கள். And the door is so small. அந்த வாசல் அது மிகவும் சிறியதாக இருக்கிறது. And they could not see it. அதனாலே அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை. You know when they will see it? அவர்கள் எப்பொழுது அதை பார்ப்பார்கள் தெரியுமா? Luke 13. லூக்கா 13 அதிகாரம் verse 25 25th vasanam. They will realize only when the door is shut. Ange kadavu adaikapattum bodhu maatrame adai kandupidipargal. Once the head of the house gets up and shuts the door, veetajaman elundhu kadavai pootina pinbu, then they will say, Lord, open up to us. அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். Then they will realize, oh, the door has been shut. அப்பொழுது அவர்கள் புரிந்துகொள்வார்கள், கதவு பூட்டப்பட்டு விட்டதே என்று. Then they will realize that they were standing outside. அப்பொழுது அவர்கள் தங்கள் வெளியே நிற்கிறோம் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். See, one can come to the church regularly. ஒருவர் சபைக்கு வழக்கமாக வர முடியும். And sit and you know, listen to the teachings of Christ. கிறிஸ்துவினுடைய போதகத்தை எல்லாம் அது கேட்க முடியும். And do a lot of work in the church. நான் சபையிலே நிறைய வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். But still can be big in their own eyes. அல்லது அப்படி இருந்தும் தங்களுடைய பார்வையிலே பெரியவர்களாக இருக்க முடியும். Then such a person will be standing outside the door. அப்படிப்பட்ட ஜனங்கள் வாசலுக்கு புறம்பே நிற்பார்கள். The thing is, no, they did not realize they are standing outside. இந்த காரியம் என்னவென்றால், அவர்கள் கதவுக்கு வெளியே நிற்கிறார்கள் என்பதை கூட அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. I don't know how many people are standing outside the door here in this place. இந்த இடத்திலே எத்தனை பேர் கதவுக்கு வாசலுக்கு வெளியே புறம்பி நிற்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. The door, the small narrow door. அந்த வாசல் மிகவும் இடுக்கமான வாசல். I'm not talking about the people sitting outside the door. இந்த கதவுக்கு வெளியே உட்கார்ந்திருக்கிற ஜனங்களை குறித்து நான் பேசவில்லை. No, people who are coming regularly but still standing outside the narrow door. சபைக்கு தொடர்ந்து வந்து கொண்டும் ஆனால் அந்த இடுக்கமான வாசலுக்கு புறம்பே நின்று கொண்டிருக்கிற ஜனங்கள். Because you know why you are standing outside? நீங்கள் ஏன் கதவுக்கு பின்னே நிற்கிறீர்கள் என்று தெரியுமா? You want a cross free life. நீங்கள் உங்களுக்கு ஒரு சிலுவை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Your sins were forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. You might have been forgiven. அவைகள் மன்னிக்கப்பட்டிருக்க கூடும். And you might have been baptized in water. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். And you might be doing lot of work in the church. சபையில் நீங்கள் அதிக வேலைகளை எல்லாம் செய்ய கூடும். But still many are standing outside the narrow door. ஆனால் அநேகர் அந்த இடுக்கமான வாசலுக்கு பின் பிறகே நின்று கொண்டிருந்தார்கள். For the simple reason that they are not willing to humble themselves violently. அதற்கான மிகவும் எளிமையான ஒரு காரணம் என்னவென்றால், தங்களை மிகவும் பலவந்தமாக தங்களை தாழ்த்தவர்கள் விருப்பமில்லை. The Lord said, strive to enter. ஆண்டவர் சொன்னால், அதிலே உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். It is not a cake walk. அது ஏதோ சாதாரணமாக நடந்து செல்லக்கூடிய எளிதான நடை அல்ல. You know, in Matthew 11, மத்தேயு 11 அதிகாரம் verse 12, 12th வசனம். Matthew 11 verse 12. மத்தேயு 11:12. These are the words of the Lord Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். From the days of John the Baptist until now, the kingdom of heaven suffers violence, and violent men take it by force. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். The Lord said only violent men make it by force. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் மாத்திரமே அதை பிடித்துக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். That is why the Lord said, strive to enter. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். That is to be, you know, you be violent to enter into that narrow door. அந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறதுக்கு நீங்கள் பலவந்தம் பண்ணுங்கள் என்பதுதான் அதன் பொருள். Those who are violent to humble themselves will enter that door. தங்களை தாழ்த்துவதற்கு பலவந்தம் பண்ணுகிறவர்கள் மாத்திரமே அந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிப்பார்கள். They will enter into heaven. அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். That is how Jesus was. அப்படித்தான் இயேசுவும் இருந்தார். He was violent to humble himself. அவர் தன்னைத்தானே தாழ்த்துவதற்கு பலவந்தம் பண்ணினார். We all know how he washed the feet of the disciple including Judas. யூதாசையும் சேர்த்து தம்முடைய சீஷருடைய கால்களை எல்லாம் ஆண்டவர் எப்படி கழுவினார் என்பது நமக்கு தெரியும். That is why that you know in that he was violently humbling himself. அப்படி தான் அவர் தன்னை தாழ்த்துவதற்கு மிகவும் பலவந்தம் பண்ணினார். As a slave ஒரு அடிமையை போல அடிமையாக அவர் செய்தார். Only those who violent like that violent to overcome sin violent to humble themselves தங்களை தாழ்த்துவதற்கும் பாவத்தை மேற்கொள்வதற்கும் அப்படி பலவந்தம் செய்கிறவர்கள் மாத்திரமே violent to forsake sin பாவத்தை விட்டுவிடுவதற்கு பலவந்தம் பண்ணுகிறவர்கள் who are violent to flee from youthfulness பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு ஓடுவதற்கு பலவந்தம் பண்ணுகிறவர்கள் they will be saved அவர்கள் இரட்சிக்கப்படுவார்கள் you know the narrow door will not be open forever இந்த இடுக்கமான வாசல் எப்பொழுதுமே அது திறந்து வைத்திருக்கப்படாது As one day the head of the house will stand up and shut the door. ஒரு நாளிலே வீட்டஜமான் எழுந்து அந்த கதவை மூடி விடுவார். So let us strive to be humble, let us strive to be small in our own eyes always. நாம் நம்மை தாழ்த்துவதற்கு நாம் பிரயாசப்படுவோம். நம்முடைய பார்வையிலே நாம் சிறியவர்களா இருக்க நாம் எப்பொழுதுமே நாம் அப்படி இருக்க நாம் பிரயாசப்படுவோம். So you know what is the Lord is concluding to say to that man? அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன ஒரு முடிவாக சொல்கிறார் தெரியுமா? If men do not enter into heaven it is their own choice it is not god's choice இதன் மூலம் ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு சொன்ன காரியம் என்னவென்றால் ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு ஜீவனுக்கு பிரவேசிக்கவில்லை என்றால் அதனுடைய காரணம் தேவன் அவர்களை தடுத்ததனால் அல்ல அவர்களே அப்படி தெரிந்து கொண்டதனால் தானே என்று அவர் சொல்கிறார் that is what the lord meant in luke 13 verse 23 அதைத்தான் ஆண்டவர் லூக்கா 13:23 வசனத்தின் மூலமாக சொல்கிறார் 24வது வசனம் many will seek to enter will not be able अनेகர் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுவார்கள் ஆனாலும் கூடாமற் போகும் வகை தேடினாலும் கூடாமற் போகும் you know a born again experience ஒரு மனந்திரும்பின ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் the assurance of forgiveness of your sins பாவ மன்னிப்பின் நிச்சயம் this alone will not take you to heaven இந்த காரியங்கள் மட்டுமே உங்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்லாது that's only a preparation அது ஒரு தயாரிப்பு வேலை ஆயத்த வேலை மட்டுமே you know in matthew 7 மத்தேயு 7 அதிகாரத்திலே matthew 7 verse 22 மத்தேயு 7:42 22 மணிக்கு 22 the lord said many will say to me on that day lord lord Did we not prophesy in your name and in your name cast out demons and in your name perform many miracles? அன்னாலில் अनेகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே अनेக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். You know even those who prophesied in the church அவர்கள் சபையிலே தீர்க்கதரிசனம் கூட அப்படி உரைத்தவர்கள் கூட அந்த கூட்டத்தில் இருந்தார்கள் and who did many miracles அநேக அற்புதங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள் and you know who cast out demons பிசாசுகளை துரத்தினவர்கள் இருக்கிறார்கள் you know all these people they were standing outside இந்த எல்லா ஜனங்களும் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் you know if you compare what we read in matthew 7:22 and 23 and compared with luke 7:13 இங்கே நாம் மத்தேயு 7:23-23 நாம் வாசித்ததையும் லூக்கா 13 நாம் வாசித்ததையும் verses 25 and 27 25-27 வசனங்களை நாம் ஒத்து பார்ப்போம் என்றால் now he was speaking about standing outside the door அவர்கள் அந்த வாசலுக்கு புறம்பே நின்று கொண்டிருக்கிறதை குறித்து சொல்கிறார் no standing outside the door one can prophesy வாசலுக்கு வெளியே நின்று கொண்டு ஒருவன் தீர்க்கதரிசனமும் உரைக்க முடியும் without entering into the narrow door one can prophesy and the idukumana vasal valiyaga pravesikkamaleye oruvan dirghadarsam uraikka mudiyum you can stand here in the pulpit and prophesy or you know speak one to one and prophesy inge prasanga pidathile nindru oru dirghadarsam solla mudiyum alladhu innoru nabarodu sernthu oru vaarthaiyai kuda anga pagirndukolla mudiyum standing outside you can take sunday class நீங்கள் இடுக்கமான வாசலுக்கு வெளியே நின்று கொண்டு சண்டே கிளாஸ் கூட எடுக்க முடியும் you can take youth meeting நீங்கள் வாலிபர் கூடுகையை நடத்த முடியும் you can share in the sisters meeting சகோதரிகள் கூட்டத்திலே வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும் you can cast out demons நீங்கள் பிசாசுகளை துரத்த முடியும் you can go and you know pray for the sick வெளியிலே சென்று வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கவும் முடியும் you can do lot of washings in the church நீங்கள் இங்கே கழுவுகிற வேலைகளை எல்லாம் சுத்தம் செய்கிற வேலைகளை எல்லாம் சபையிலே செய்ய முடியும் and do all the arrangements for the meeting கூட்டத்திற்கு ஆயத்த வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்ய முடியும் But the Lord said in Matthew 7:22 many will come on that day. ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு 7:22 லே अनेகர் அந்த நாளிலே என்னை நோக்கி What is the day? அந்த நாள் என்ன நாள்? the day on which that door will be shut and the naal kadavu adaikapadugira naal many will try to enter seek to enter anegar adukulle utpravesika vagai theduvargal I hope many of us you know every one of us have heard these truths again and again in the church sabayile marubadi marubadiyaga anega nam namil anegar anega thadave idai nam kettukondu than irukrom there is nobody in this world you know who emphasizes this truth more than any brother Zach சகர் சகரியா புனரி தவிர இப்படிப்பட்ட சத்தியங்களை வலியுறுத்துகிறவர்கள் வேறு யாரும் இல்லை என்று நினைக்கிறேன் we heard it so many times நாம் अनेक தடவை இந்த காரியங்களை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம் we want to respond to that நாம் அதற்கு கீழ்படிய அதற்கு பதில் அளிக்க நாம் விரும்புகிறோம் but you know we were distracted ஆனால் நாம் திசை திருப்பப்பட்டு விட்டோம் கவனம் சிதறடிக்கப்பட்டு விட்டோம் please examine yourself தயவு செய்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் instead of entering into the narrow door are you very distracted and engaged in some activities in the church நீங்கள் அந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறதுக்கு பதிலாக அதிலிருந்து உங்களுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டு சபையிலே செய்கிற அநேக வேலைகளினாலே நீங்கள் அதிலே லைத்து போய்விட்டீர்களா you know the lord said they were those people you know they were just standing outside the door they knew the door is open and you know instead of trying to enter into it they were doing lot of other works inge aandavar solugira oomaiyila nam paarkrom idha janangal avargalukku munbaga or nedukkamana vaasal irukirathu adil valiya ulle pravesikkiradhukku adai seiyada padikku veliyila nindru kondu vera kaaryangal ellam avargal seidukondirukkarargal but the sad thing is they were so happy about and content about doing all those things indha migavum dukkamana kaaryam enna vendral அப்படி செய்கிறதிலே அவர்கள் மிகவும் திருப்தி ஊற்றவர்களாகவும் சந்தோஷம் அடைகிறவர்களாகவும் அதிலே இருக்கிறார்கள் and they think you know by doing all these things they can enter into heaven இப்படி இவைகள் எல்லாம் செய்கிறதுனாலே அவர்கள் பரலோக ராஜ்யம் சென்று விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் way to life is not in doing miracles or doing work in the church or prophesying ஜீவனுக்கு போகிற வழி இங்கே சபைக்கென்று வேலை செய்கிறதோ அற்புத அடையாளங்களை செய்கிறதோ அல்லது சுகப்படுத்துகிறதோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இல்லை it's walking in the way of the cross adu siluvayin valiyile nadakkirathu it's denying our will and taking up the cross every day nammudaiya suttathai nam maruthu nammudaiya siluvai eduthukondu anudhinamum yesuvai pinpatri chella oru vali so the born again experience marubadiyum pirandha oru anubavam repentance manandirumbudal baptism in water thannir gnana snanam now these are all initial steps ivugalellam aarambha padinilaigal You know supposing you have planned to go to your native place with your family or ningal ungalaudaiya sonda ooruku ungal kudumbathodu ningal sella virumbugiren endru veithukolluvom from chennai say to kanyakumari chennai lirundu kanyakumari la irukkira ungal sonda ooruku pogureen endru veithukolluvom by train train moolamaga sella so what do you do ningal enna seigireergal you will first reserve the tickets for your family 2-3 months ago for even 4 months 2-3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்பதாக கூட நீங்கள் அந்த பிரயாண டிக்கெட்டை நீங்கள் முன்பதிவு செய்து வைத்து விடுவீர்கள் then the day before you know you travel you pack everything whatever things needed and you make your luggages அந்த பிரயாண நாளுக்கு முன்பதாக முதலாவது உங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து ஆயத்தம் பண்ணி பெட்டியிலே அடுக்கி வைத்து இதெல்லாம் செய்வீர்கள் that's another step அது இரண்டாவது படி that's the second step towards going to your native place ungalde sonda ooruku selvadharkana idu irandavathu padi and you know and on the day you take a cab or an auto and the prayana naal vanda bodhu neengal oru auto ayo alladhu oru cab ayo neengal padivu seidhu and you go to the railway station ange railway station ku selugireergal you are leaving your home உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் செல்கிறீர்கள் and you reach the station and you have to enter into the train அந்த ஸ்டேஷனுக்கு சென்று அந்த உங்களுடைய ட்ரெயினிலே நீங்கள் ஏற வேண்டும் and you have to travel overnight அங்கே இரவு முழுவதும் நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும் and after that you have to get down from your train when you reach the destination அங்கே உங்களுடைய சேருமிடம் வந்த பிறகு station சேருமிடம் வந்த பிறகு அந்த ஊர் ஸ்டேஷனிலே நீங்கள் இறங்க வேண்டும் and from there you take another bus or auto to your home அங்கிருந்து இறங்கி அங்கே ஒரு பஸ்ஸையோ ஒரு ஆட்டோவையோ பிடித்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் and finally you reached your home from chennai கடைசியாக உங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு உங்கள் வீட்டுக்கு சென்று விட்டீர்கள் you know when you first reserved your tickets நீங்கள் முதலாவது உங்களுடைய டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பொழுது that doesn't mean that you have reached your destination அது மட்டுமே நீங்கள் சென்றும் சேரும் இடத்தை அடைந்து விட்டீர்கள் என்று நிரூபணம் அல்ல That is not the indication. அது அதனுடைய பொருள் அல்ல. That's only a first step. அது முதலாவது படி மாத்திரமே. So it is with born again experience, repentance and baptism in water. அங்கே மனம் திரும்பி ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம், தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுத்தது, இவைகளெல்லாம் அதுக்கு ஒத்த ஆரம்ப படிகளா தான் இருக்கின்றன. No, unless you are born again you cannot even see the kingdom of God. நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க கூட முடியாது. No, Bible does not say if you are born again you will enter into the kingdom of God. No, நீங்கள் மறுபடியும் பிறந்துவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்து விடுவீர்கள் என்று வேதம் சொல்லவே இல்லை. Only if you are born again you can see. நீங்கள் மறுபடியும் பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் பார்க்க முடியும். And without you know being baptized in water and spirit you cannot enter. Without being born with water and the spirit you cannot enter. ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெறாவிட்டால் நீங்கள் அதிலே பிரவேசிக்க முடியாது. John chapter 3. யோவான் மூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். The first five verses. முதல் ஐந்து வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். You know that's all initial steps. அவைகளெல்லாம் ஆரம்ப படிகள். Unless you know you come out of your home with your luggages you know you cannot reach your destination. உங்களுடைய வீட்டை விட்டு உங்களுடைய பெட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியே வராவிட்டால் நீங்கள் சேருமிடம் சென்று சேர முடியாது. Unless you board the train you cannot reach your destination. நீங்கள் ட்ரெயின் ஏறாவிட்டால் நீங்கள் சென்று சேருமிடம் செல்ல முடியாது. You cannot reach your native place. உங்களுடைய சொந்த ஊருக்கு நீங்கள் செல்ல முடியாது. Salvation is not a single step. ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரே படியிலே நடந்து விடுகிற காரியம் அல்ல. Reaching your native place is not a single step. There are so many steps involved before that. உங்களுடைய சொந்த ஊரை சென்று சேருகிறது என்ற அந்த ஒரு பயணத்திற்கு ஒரு படியிலே அது நடந்துகிறதில்லை, அநேக படிகள் அதுக்கு இருக்கிறது. No, if one step is missed, ஒரு படி அதிலே தவறிவிட்டாலும் you will miss the destination. நீங்கள் உங்களுடைய சென்று சேரும் இடத்தை தவறி விடுவீர்கள். You know, today we have you know train, bus. If you miss the train, you can go by bus or flight. இன்றைக்கு அநேக வழிகள் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டால் இன்னொரு பஸ்லேயோ அல்லது விமானத்திலேயோ நீங்கள் செல்லலாம். But for heaven there is only one way. ஆனால் பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே இருக்கிறது. You cannot afford to miss any step towards that reaching that destination. அந்த சேரும் இடத்தை அடைவதற்கு செல்லக்கூடிய படிகளிலே ஒன்றை கூட நீங்கள் தவறு விட்டு விட கூடாது. So if you miss one you may miss heaven. நீங்கள் ஒரு படியை அவர்கள் தவறிவிட்டாலும் பரலோகத்தை நீங்கள் தவறிவிட்டு விடுகிறீர்கள். No, there are many scriptures, you know, which the Lord said, which we cannot, you know, overlook. நாம் ஆண்டவர் அநேக வேத வசனங்களை சொல்லியிருக்கிறார், அவைகளெல்லாம் நாம் கண்டும் காணாமல் நாம் போய்விட முடியவே முடியாது. You know, Lord told about entering into heaven. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறதை குறித்து ஆண்டவர் சொன்னார். Matthew 18. மத்தேயு 18வது அதிகாரம். There are many verses, but I want to show a few. அநேக வசனங்கள் இருக்கின்றன, நான் ஒரு சிலவற்றை காண்பிக்க விரும்புகிறேன். We don't have time to go through all these things. You can note down and you can read at home. நமக்கு நேரம் இல்லாதபடியாலே இந்த வசனங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டிலே சென்று படியுங்கள். Matthew 18:3. மத்தேயு 18:3. Unless you are converted and become like a children you will not enter the kingdom of heaven. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Mark 10:15. Mark 10:15. 15. Truly I say to you, whoever does not receive the kingdom of God like a child will not enter it all. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை. And Matthew 5:20. மத்தேயு 5:20. For I say to you, unless your righteousness surpasses that of scribes and Pharisees, you will not enter the kingdom of heaven. வேதபாரகர் பரிசேயர் என்றுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். And Matthew 7:21. மத்தேயு 7:21. Which we saw. நாம் இப்பொழுது பார்த்த வசனம். Not everyone who says to me, Lord, Lord, will enter into the kingdom of heaven, but he who does the will of my Father who is in heaven will enter. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. It is not the one who prays day and night. இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள் அப்படி பிரவேசிக்கிறதில்லை. Prays many hours in the day. ஒரு நாளிலே அநேக மணிக்கணக்கிலே ஜெபிக்கிறவர்கள். But he who does the will of the Lord. ஆனால் ஆண்டவருடைய பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் மாத்திரமே. And Luke 9. லூக்கா 9வது அதிகாரம் verse 62. 9:22. Jesus said to him, no one after putting his hand to the plow and looking back is fit for the kingdom of God. 9:62. Luke 9:62. 9th chapter 62nd verse. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். It's not loving the world and the possessions of the world. உலகத்தையும் அதில் உள்ளவைகளையும் அன்பு கூறுகிறது அல்ல. If you love the world, love the Father is not in us. உலகத்திலே நீங்கள் அன்பு கூர்ந்தால், நாம் அன்பு கூர்ந்தால் பிதாவுடைய அன்பு நம்மிடத்திலே இல்லை. So being born again, மனம் திரும்ப மறுபடியும் பிறப்பது, and sins being forgiven, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது, they're all must and necessary. இவைகள் எல்லாம் தேவையான வேண்டிய காரியங்கள். But we cannot overlook other scriptures which are very clear. மிகவும் தெளிவாய் இருக்கிறதான மற்ற வேத வாக்கியங்களை நாம் கண்டும் காணாமல் விட்டுவிட முடியாது. Lord made it very clear in these verses. ஆண்டவர் இந்த வசனங்களிலே மிகவும் தெளிவாக்கி இருக்கிறார். And that's what he said in Luke 13 also. அதைத்தான் ஆண்டவர் லூக்கா 13 அதிகாரத்திலும் சொல்லியிருக்கிறார். It's something very serious if you don't enter into the narrow door. நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்காமல் இருக்கிற காரியம் மிகவும் சீரியஸான காரியமாக இருக்கிறது. It's standing outside. அது அந்த வாசலுக்கு புறம்பே நிற்கிறதா நிற்க வேண்டியதாகிறது. Yeah, where there will be weeping and gnashing of teeth. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்க போகிறது. You know, in salvation there is God's part and man's part. இரட்சிப்பிலே தேவனுடைய பகுதி ஒன்று இருக்கிறது, மனுஷனுடைய பகுதியும் ஒன்று இருக்கிறது. He gives us, you know, forgiveness of sin freely. அவர் பாவ மன்னிப்பை இலவசமாக நமக்கு கொடுக்கிறார். And he started the saving work in us. நம்மிலே அவர் அந்த இரட்சிப்பின் கிரியையை அவர் துவக்கி இருக்கிறார். But we have to work out our salvation with fear and trembling. நாம் நம்முடைய இரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும். By walking in the way of the cross. சிலுவையின் வழியிலே நடந்து நாம் அதை நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும். Denying my own will and taking up the cross. என்னுடைய சொந்த சித்தத்தை வெறுத்து என்னுடைய சிலுவையை நான் எடுக்க வேண்டும். No, we don't need to go and beg the Lord, Lord, please give me cross, give me a cross. No, we don't need to ask for that. நாம் ஆண்டவரிடத்திலே சென்று ஆண்டவரே எனக்கு ஒரு சிலுவை கொடும், எனக்கு சிலுவை கொடும் என்று நாம் கெஞ்சி கேட்கவில்லை, கேட்க தேவையில்லை. But the Lord will allow in his goodness, he will allow something in our life. ஆனால் ஆண்டவர் தம்முடைய தயவின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிலுவையை அனுமதிப்பார். And at that time we should not shun. அந்த நேரத்திலே நாம் அதை தள்ளிவிடக் கூடாது. We should receive it from his hand and like Jesus received. ஆண்டவராகிய இயேசு பிதாவினுடைய கையிலிருந்து அந்த பெற்றுக்கொண்டது போல நாமும் தேவனிடத்திலிருந்து நாம் அந்த சிலுவையை பெற்றுக்கொள்ள வேண்டும். Saying, Lord, not my will but yours be done. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் செய்யப்பட கடவது என்று சொல்ல வேண்டும். Lord, not my will, Lord. என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. I don't want to speak the way I want to speak. நான் பேச வேண்டும் என்று விரும்புகிற விதமாக நான் பேசவில்லை. I don't want to see things the way I want to, the things which I want to see. நான் பார்க்க வேண்டும் நான் பார்க்க வேண்டும் என்ற காரியங்களை நான் பார்க்கவில்லை. I don't want to hear the things which I want to hear. நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிற காரியத்தை நான் கேட்க விரும்பவில்லை. I want to do your will. உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன். I want to deny my will. என்னுடைய சுய சித்தத்தை நான் வெறுக்க விரும்புகிறேன். When I was, you know, provoked. நான் கோபப்படுத்தப்படும் பொழுது. I don't want to speak the way I want to speak. நான் எப்படி பேச வேண்டும் என்று நான் சாதாரணமாக விரும்புகிறேனோ அப்படி நான் பேச விரும்பவில்லை. Denying my will. என்னுடைய சித்தத்தை நான் denying our will. நம்முடைய சொந்த சித்தத்தை நாம் வெறுத்து வெறுக்க வேண்டும். Then we have entered into the narrow door. அப்பொழுது நாம் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசித்து விட்டோம். Otherwise we'll be standing outside. இல்லை என்றால் நாம் வெளியே நான் நின்று கொண்டிருப்போம். And Matthew 13. மத்தேயு 13 அதிகாரம் verse 28-29. In that place there will be weeping and gnashing of teeth when you see Abraham, Isaac and Jacob and all the prophets in the kingdom of God but you yourself being thrown at 13 Luke 13 Luka 13 adhigaram 28-29 and they will come from east and west and from north and south and will recline at the table in the kingdom of God and behold some are last who will be first and some are first who will be last ningal abrahamiyum isaakiyum yaakobiyum sagala deerghadarshigaliyum devanudaiya rajyathil irukkiravargalagavum ungaliyo purambey thallapattavargalagavum kaanumbodhu ungalku alugaiyum parkadippum ange undaiyirukkum கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். Yeah, if you don't repent, நாம் மனம் திரும்பவில்லை என்றால், if you don't walk in this way, இந்த வழியிலே நாம் நடக்கவில்லை என்றால், we may be even lost, L-O-S-T. ஒருவேளை நாம் நித்தியமாக நம்முடைய ஆத்மா இழந்து போகக்கூடும். Last 4 or 5 weeks we saw the Lord's stark warning. கடந்த 4-5 வாரங்களாக ஆண்டவருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். May the Lord help you and all of us, me and all of us, to take his word seriously and walk in that way. இந்த வார்த்தைகள் எல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு இந்த வழியிலே நடப்பதற்கு எனக்கும் நம் யாவருக்கும் தேவன் உதவி செய்வாராக. Let's pray for that. நாம் அதற்காக நாம் ஜெபிக்கலாம். Let's now not today only but continue to pray, Lord, I don't want to stand outside. I don't want to be thrown into the place of darkness, outer darkness. இன்றைக்கு மாத்திரம் நாம் ஜெபிக்க போவதில்லை. நாம் எப்பொழுதுமே நாம் ஆண்டவரே நான் புறம்பான இருளிலே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்திலே நான் சென்றடைந்து விடக்கூடாது என்று நாம் ஜெபிக்க வேண்டும். You know, that is a line going through the all these messages, a thread. இந்த செய்திகள் எல்லாவற்றிலும் ஊடாக ஒரு நூல் இழை போல ஒன்று செல்வதை நாம் பார்க்க முடியும். It's humility. அதுதான் தாழ்மை. First we started with faith with humility. நாம் தாழ்மையோடு சேர்ந்த விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்தோம். That's great in the eyes of the Lord. தேவனுடைய பார்வையில் அது மிகவும் விலையேறப்பெற்றதாக இருந்தது. It's humility that will help us to enter that narrow door. தாழ்மை மாத்திரமே அந்த இடுக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க நமக்கு உதவும். So let's all humble ourselves. எனவே நாம் யாவரும் நம்மை தாழ்த்துவோம். And learn the humility from our Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவருடைய தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோம். Let us continue to walk in that way. நாம் அந்த வழியிலே நாம் தொடர்ந்து நடக்க நாம் பிரயாசப்படுவோம். May the Lord help all of us. ஆண்டவர் நம் யாவருக்கும் உதவி செய்வாராக.